ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். இந்த ஆழ்வாருடைய தனி என்ன கூட நெஞ்சுக்கு இருபடி தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் உரி பரகாலன் பனுவல்களே அப்படின்னு. பரசமயம்ங்கிறது பஞ்சு, அந்த பஞ்சுக்கு அனலின் புரியம். பஞ்சுனா நிறையா இருக்கும், பிரம்மாண்டம் பஞ்சு ஃபேக்டரி இருக்கு ராஜபாளையம் இந்த ஊர்லெல்லாம். ரூம் நிறைய அடிச்சு அடிச்சு வச்சிருப்பான், ஏன்னா நமக்கே தெரியும் அதை அடிச்சு வைக்கக்கூடிய வஸ்து ஒரு சின்ன பொறி போட்டால் போயிடும், ஒன்றும் இல்லாத போயிடும். அந்த மாதிரியாக ஆழ்வாருடைய ஸ்ரீ சுக்திங்கிறது ஒரு சின்ன பொறியாக இருந்து பரமதங்களை எல்லாம் அழித்து விடும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மூணு திருநாமங்கள் பரகாலர் பராசர பராங்குஷர் இந்த மூணு திருநாமங்களில் அப்படி என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு பார்த்தோமானால், நமக்கு இந்த சித்தாந்தங்களை ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லி பரமதத்தை நமக்கிட்டே வராதபடி பண்ணியிருக்காங்க. அதாவது பரமதத்தை நிரசனங்கிறது ரெண்டு விதம் இருக்கு. முதல் விதம் என்னன்னு கேட்டால், அவர்களுடைய மதத்தை எடுத்து சொல்லி பூர்வபக்ஷமாக எடுத்து சொல்லி நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள் இது தப்பு அப்படின்னு விசாரமாக செய்வது. இதுதான் சுவாமி எம்பெருமானார், சுவாமி வேதாந்த தேசிகன், பராசர பட்டர் இவர்கள்லாம் அந்த வாதம் செய்து பல கிரந்தங்கள் எழுதி சததூஷணி சீபாஷ்யம் எல்லாமே கூட அப்படிதான். இது ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன அப்படின்னு கேட்டால், பரமதத்தினுடைய வாதங்கள் இருக்கையோ அந்த நம்ம காதலியே ஏறாது. ஏறாத மாதிரி நம்ம சித்தாந்தத்தை நமக்கு முன்னாடியே எடுத்து சொல்வது. இதை நம்ம திருடமாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அவள் சொன்னது எதுவும் நமக்கு புரியாது. அவள் எத்தனை சொன்னாலும் நம்ம முன்னாடி வந்து பிரச்சாரம் பண்ணாலும் என்னானாலும் நமக்கு ஏறாது. அந்த மாதிரி நம்ம சம்பிரதாயத்திலே மகா உபகாரம் பண்ணவர்கள் இவா மூணு பேர். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் கேட்டால், ஒருத்தன் வந்து 7 வயசில் உபநயனமாகி வேதாத்தியனம் பண்ணி அப்புறம் அதனுடைய அர்த்தத்தை எல்லாம் தெரிஞ்சுட்டு சாஸ்திராத்தியனம் பண்ணி அதுக்கப்புறம் பரதத்துவம் என்னங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்து வச்சுக்கோங்க, அப்போ அதுக்குள்ளே எத்தனையோ குழப்பங்கள்லாம் வந்துடும். ஆனால் சின்ன வயசுலேயே ஆழ்வார் சீசுக்திகள்லாம் நம்ம அத்தியனம் பண்ணபடினால, உபநயனம் ஆறதுக்கு முன்னாடியே ஆழ்வார் சீசுக்திகளை ஆரம்பித்தபடினால, நமக்கு திருடமாக நம்ம மதம் என்ன அப்படிங்கிறத நமக்கு அண்ணா தெரிஞ்சுட்டபடினால, அதுக்கப்புறம் இந்த வேதாந்தத்திலே யாராவது வேற அர்த்தம் சொன்னால் கூட அது பூர்வபக்ஷம் அப்படின்னு தான் வச்சுட்டு இருப்போம். நாம் தெரியும் சொல்றா அவ பூர்வபக்ஷம் சொல்றா அப்படின்னு தான் வச்சுட்டு இருப்போம். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக்கும். நாங்கள்லாம் என்ன பண்ணோம் கேட்டால், ஒரு 4 வருஷம் தர்க்க பாடம் வாசிச்சோம் மதுராந்தகம் சுவாமி கிட்ட, அதுக்கப்புறம் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம். அப்போ அந்த தர்க்கத்தில் சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு வரும். அப்போ சின்ன வயசுல மனசில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன கேட்டால், 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வரும், அப்புறம் கடைசியில் இது தப்புங்கிறதுக்காக படித்தோம், ஒரு வேலை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்லாம் தோணும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, அந்த தர்க்கம்ங்கிறது இதுக்கு சகாயம் பண்ணுறதுக்காக இருக்கு. இந்த வேதாந்தத்துக்கு சகாயம் பண்ணுவதற்காக அந்த தர்க்கம் என்பது உபயோகப்படும். ஆனால் கலையர கட்ட மாதர் காண்புரோ கேட்கிறோதாங்க ஆழ்வார், அதையெல்லாம் நம்ம காதலியே படாதபடி சின்ன வயசுலேருந்தே இந்த ஆழ்வார் சிஷ்யத்தில் சொல்லி சொல்லி வளர்ந்தபடினால ஒரு திருடமான ஒரு ஞானம் நமக்கு இருந்துட்டபடினால நம்ம வந்து சேஃப், பத்திரமா இருக்கோம். என்ன கஷ்டம், சுவாமி தேசிகன் ஒரு கேள்வி கேட்டுக்கிற, நேர் எல்லா மதங்களையும் நிரசனம் பண்ணிட்டே இருக்கும் வாஸ்தவம், தேசிகன் தன்னையே கேட்டுக்கிறார், ஆனால் இனியும் 1000 மதங்கள் வரலாமே, எத்தனையோ மதங்கள் லோகத்தில் வந்துட்டு இருக்குமோ. கதி கதி கவிதி சித்திரவத் தத்ததேஷு ஆனந்தியாத் அஸ்தி நாஸ்தியோ அனவதி குகனா யுக்தி காந்தாக கிருதாந்தா. கவிதி சித்திரவத் கவிகள்லாம் புதுசு புதுசாக கற்பனை பண்ணி காவியங்கள்லாம் பண்ணலையா, இன்னைக்கும் பார்த்துட்டு தானே இருக்கும். அந்த மாதிரி எத்தனையோ புது கற்பனைகள்னாலே புது புது மதங்கள்லாம் எப்படியோ உண்டா நிறையா. ஆனந்தியாத் இது முடிவு கிடையாது, இதுக்கு அனவதி புகனா யுக்தி காந்தா, அழகான வார்த்தை. அந்த யுக்தி இருக்கோ அத வாழ்க்கை காந்தம் பிடிச்சிருக்கு. ரொம்ப யுக்திகள்லேயே பிரதானமா வச்சு பார்க்கிற வாழ்க்கை அதுதான் பிடிக்கும், இது பிடிக்காது. அந்த மாதிரி யுக்திகள் சொல்வார்கள். லோகமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பத்த யுக்திகள் சொல்வார்கள். அப்ப யுக்திகாந்தாக கிருதாந்தாக கதிகதி எத்தனை வரும்? அப்ப இத்தனையும் உம்மாலே நிரசனம் பண்ண முடியுமா? நீர் உள்ளவரே நிரசனம் பண்ணிட்டு இனிமே உம்மால் நிரசனம் பண்ண முடியாது, இனிமே 1008 வரலாமே. மாமி தேசிகங்கிற அவதாரம் முடியும். அவதாரம் பண்ண முடியலான் அன்னைக்கு இருந்ததுக்கு மாத்திரம் காரியம் நடத்திட்டேங்கிறது கிடையாது. இப்போ பின்னாடி இந்த மதங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவது அப்படின்னு கேட்டா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், தத்வாலோகஸ்து லோக்தும் பிரபவதி சகதா நிசமஸ்தான் சமஸ்தான் பும்ஸ்வே தத்வேன திருஷ்டே. தத்துவங்க கிரந்தத்துல நான் சொல்ல போகிற இந்த தத்துவங்கள் கொஞ்சம் இதெல்லாம் நன்னா புரிஞ்சிருக்கேன்னா யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு ஏறாது. ஏன்னா பும்ஸ்வே தத்வேன திருஷ்டே, ஒரு தூரத்திலேருந்து பார்க்கும்போது புருஷனா இல்ல வேற ஏதாவது கம்பமா இல்ல மரமா எதுன்னு சந்தேகம் இருக்கு. அரைக்குறை வெளிச்சத்துல தூரத்திலே பாக்குறாங்க, இது புருஷனா கம்பமா மரமா இல்ல வேற ஏதாவது தொங்கறதா ஆடுறதா ஆடலையான்னு சந்தேகம் இருக்கு. இவருக்காக நேர கிட்ட போய் கண்ணால நேர பார்த்தாங்க, பார்த்தா புருஷன் தான், யாரோ ஒரு ஆள் ஒருத்தன் நிக்கிறான் இல்ல பொம்மையா சோலை கொள்ளை பொம்மையா என்னன்னு சந்தேகம் இருக்கும்போது நேர பார்த்தா ஒரு ஆள் தான் நின்றுருக்கான். அப்பா ஆள் தான் நீ தானே அப்பா அப்படின்னு அவங்ககிட்ட வேமாம நான் தான் நின்றுருக்கேன் அப்படின்னு எல்லாம் பார்த்து நிற்கிறது அப்படி என்ன சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டான். வந்தப்புறம் ஒருத்தர் சொல்ற அங்க என்னமோ ஆடின்னு இருக்கு, அந்த வயக்காட்டு பக்கம் ஏதோ பெருசா ஆடின்னு இருக்கு, என்னன்னா அதெல்லாம் யாரும் இல்லை புருஷன்தான் அப்படின்னா. இல்ல புருஷன் இல்ல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குன்னா யாருக்கு எத்தனை சந்தேகம் வந்தாலும் இவனுக்கு சந்தேகம் வரவே வராது. ஏன்னு கேட்டா பிரத்யட்சமா தத்துவ ஞானம் இவனுக்கு வந்துட்டபடினால இல்லையா, ஒரு நாள் சந்தேகம் வராது இவனுக்கு. பும்ஸ்வே தத்துவேன திருஷ்டே வரவே வராது. எத்தனை வேணா சொல்லணும் இல்ல பாது ஆடுறத பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேற்று கூட பார்த்தா அந்த ஊர்ல அப்படிதான் ஆடிட்டு இருந்தது அப்படின்னா நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு ஒருத்தர் இப்படி ஆயிடுதுன்னு வேற கதையெல்லாம் சொல்லுவாங்க. எத்தனை கதையை சொன்னாலும் அதெல்லாம் கற்பனைகள்னா என்னுடையது தத்துவஞானம் உன்னுடையது கற்பனை அப்படின்னு சொல்ற முடியும். அந்த மாதிரி எத்தனை சித்தாந்தங்கள் நாம் வந்து 15 வயசுல 20 வயசுல சாஸ்திர பாடம் படிக்கும் போது கேட்டாலும் ஆரம்பத்தில் இந்த ஆழ்வாருடைய சீசுக்திகள்னாலே மனசு ஸ்திரம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது எதுவும் நமக்கு ஏறாது. அவ என்ன சொன்னாலும் அது பூர்வபக்ஷங்கிறதா மனசுல நிற்கும். பூர்வபக்ஷம் திருடமா பண்ணா கூட எங்களுக்கு ஒரு பெரிய ஒருத்தர் இருந்தார் சுவாமி கிட்ட காலட்சேபம் பண்ணிட்டு இருந்தார். இந்த பூர்வபக்ஷங்கிறது ஒரு பாசியமா இருக்கும் சிபாஷியத்தை. இப்படி எல்லாம் பூர்வபக்ஷம் பண்ணா என்ன பண்ணுவது ரொம்ப கஷ்டம் அவர் மனசு விட ரொம்ப திருடமா பூர்வபக்ஷம் இருக்கேன். அது ஒரு சித்தாந்தம் பார்த்தப்போ ஓஹோ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த மாதிரியா நமக்கு இதுல பூர்வபக்ஷங்கிற ஒரு எண்ணம் நன்னா வந்துடும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதை ஆழ்வார் வந்து ஆழ்வார் சீசுக்திகளில் பல இடத்துல ஸ்பஷ்டமாக சாதிக்கிறார். அன்னைக்கு நேற்று பார்த்த விஷயம் மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நாங்கள் விளக்கொடியாய் உழைத்தெழுந்த திங்கள் தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமுள்ளா பிறப்பிரியாய் இறப்பதற்கே எண்ணாது என்னும் பொன்னுருவாய் மணியுருவில் பூதமைந்தாய் சொல்லும் போதே சுவாமி தேசிகன் இந்த தத்துவமுக்தாகலாபத்தில் சொன்ன தத்துவங்கள் மொத்தத்தையும் இந்த பாட்டில் வச்சிருக்கேன். தத்துவத்திரயத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் முன்னுரு அப்படின்னு ஒன்றும் அப்புறம் பின்னுரு அப்படின்னு ஒன்றும் அப்புறம் தன்னுரு அப்படின்னு ஒன்று சொல்லி எண்ணுருன்னு சொல்லி அழகாக சாதிக்கிறார் இல்லையா. இந்த தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆழ்வாரோட இந்த பாசுரத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு குழப்பமும் வராது நமக்கு. இதை திருமங்கி ஆழ்வாரே அழகாக நமக்கு சொல்லும்போது பூண்டவத்தம் பிறர்க்கடைந்து தொண்டுபட்டு பொய் நூலை மெய்நூல் என்று மோதி மாண்டவத்தம் போகாதேவம்மின் எந்த என் வழங்கப்படுவானே. பூண்டவத்தம் பிறர்க்கடைந்து தொண்டுபட்டு வேறையோ மதத்தைச் சேர்ந்து அவள் சொல்றதை கேட்டு அவளுக்கு தொண்டர்களாக இருந்து பொய் நூலை மெய்நூல் என்று ஓதி மாண்டு அவத்தம் போகாதே அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி வம்பின் இங்க வாங்குவோம் நான் சொல்றத கேளுங்க. எந்த என் வணங்கப்படுவானை நீண்டவத்தை கருமுகினை அப்படின்னு நீண்டவத்தை கருமுகினை எம்மான் தன்னை நின்ற ஊர் நித்திலத்தை அப்படின்னு அழகா சாதிக்கிறேன். அதெல்லாம் போகிறது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி எம்பெருமான சின்ன வயசுலேருந்தே பெருமாள் சொல்லுங்க, சின்ன வயசுலேருந்தே கோயிலுக்கு போங்க, சின்ன வயசுலேருந்தே ஆழ்வார் பாட்டை போடுங்க. அதாவது என்ன கேட்டா சுவாமி நம்மாழ்வார் சீசுக்தியும் கலியன் சீசுக்தியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. நாம சம்ஸ்கிருதங்கள்லாம் படிச்சு அதுக்கப்புறம் தான் மெதுவா நாம விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. கட்டாயம் நமக்கு வந்து மனசுல கலக்கம் தான் வரும். ஏன்னா விசாரபூர்வம் தான் இருக்கு எல்லாமே. அது இல்லாமல் நமக்கு பத்திரமா இருக்கணும்னா அதுக்கு காரணமே ஆழ்வார்சி சுத்திகள் தான். அதனால அந்த ரீதியிலே பர காலனாக ஆழ்வார் எழுந்தொழியிருக்கார். இந்த அழகான பாசுரத்தை நீண்டவத்தை கருமுகிலை எம்மான் தன்னை நின்ற ஊர் நித்திலத்தைன்னு ரொம்ப ஆசை. நின்ற ஊருக்கு இந்த பாசுரம் திருநின்ற ஊர். நித்திலம் அப்படின்னா முத்துன்னு அர்த்தம். திருநின்ற ஊர்ல இருக்கிற முத்து அப்படின்னு சொல்ற. திருநின்ற ஊருக்கு தனியா பத்து பாட்டு கிடையாது, இந்த பாட்டு இருக்கு. அதெல்லாம் நின்ற ஊர் நித்திரம்னா எங்க தாக்கனா தான் திருத்தப்பட. திருநின்ற ஊர்ல ஏறிங்க முத்தா. இந்த திவ்ய தேசத்திலே காலட்சேபம் தான் இருக்குங்க, எல்லாருக்கும் தெரியும். நீங்கெல்லாம் அனுபவிச்சு ஆயிரம் இடத்துல காலட்சேபம் சொல்லலாம் சுவாமி. பட்டத்தில், சென்னையில், பெங்களூர்ல, இன்னும் இப்பெல்லாம் வெளிநாட்டில் கூட காலட்சேபம் தான் இருக்கு. ஆனால் தேசிய வழி பண்ணுங்க. இங்க சமீப காலத்தில் எழுந்திருந்து சிவாஷிய காலட்சேபம் அப்படியே உங்களுக்கு அடைய கீதா பாஷ்யம் கோயில் அப்படியே உங்களுக்குலாம் பகவத் விஷயம் இங்கதான் உள்ளதான். சமீப காலத்தில் இங்க எழுந்திருந்து சிவாஷ்யம் கீதா பாஷ்யம் பகவத் விஷயம் இன்னும் ஆன்மீகம் எல்லாத்தையும் நடமாடத்தே இருவார் இந்த ஊர்ல. அதனால ஆழ்வார் சொல்ற அந்த திருக்குழந்தையில சொல்லும்போது செருமாமணிகள் சேரும் திருக்குழந்தை அப்படின்னு சொல்லும்போது செருமாமணி எல்லாம் பாகவதர்கள் வியாக்கியானம் பண்ணிருக்காங்க. மா ரத்னங்கள் சொல்ல காவேரியில் இருக்கக்கூடிய ரத்னங்கள் கட்டம் பாகவதர்கள் வியாக்கியான. அந்த மாதிரி திருமாவின் சங்கல்பத்தினால இங்கிருந்து திருநெல்வேலி அங்கீகார விஷயம் அங்க ஒரு சீபாஷிய விஷயம் ரகசிய கஷ்டம் எல்லாம் அங்கேயும் நடந்தது விசேஷமா. அந்த இந்தியா அர்ச்சகர்கள் எல்லாம் ரொம்ப அந்தரங்கமாக இருந்து தோப்பனாருக்கு வந்து ரொம்ப ஸ்நேகத்தோட இருந்து அவளுடைய அனுகிரகம் திருமாவளி அனுகிரகம் தானே அது. என்ன கேட்டனா திருவைந்தியிலே ஐந்தியில் வந்து இழிவார் எழுகி சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி ஐந்தியில் வந்து இழிவார். இங்கே இத்தனை சுவாமிகள் எழுதியிருக்கா இல்லையா, இத்தனை சுவாமிகள் ஐந்தியில் வந்து இழிவார் அப்படின்னா இந்த ஊரிலேயே அவதரித்து இந்த ஊரிலேயே இருந்து இருந்தவர்கள். ஆனால் வெளியில் இருந்து ஐந்தியில் வந்து இழிவார் எழுகின்ற இவர்களுக்காகவே பெருமாட்டிருக்கும். ஐந்தியில் வந்து இழிவார் யாரோ நீங்கள் வந்து இழிங்க, இங்கிருந்து இழிக்கங்கிறதுக்காகவே பெருமாட்டிருக்கான சுவாமி தேசியன். ஐந்தையில் வந்து இழிவார் இழிகள் என்று இருக்கக்கூடிய ஒரு மேகம் எம்பெருமான்கள். அதுக்கு நிதர்சனமாக அங்கங்கே இருந்துட்டு சுவாமி வந்து கட்சியில் இங்கே வந்து எழுந்தொழி இருந்தார். இங்கே காலட்சேபங்கள் பெருமாள் சன்னதியிலேயே காலட்சேபம் இருந்தார். சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம ஜென்மத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கோம். அதான் எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருக்கோம் இல்லையோ, இத்தனை ஜென்மத்திலும் திடீர்னு ஒரு ஜென்மத்தில் ஒரு பெரிய மாற்றங்கிறது ஒரு பெரிய சாதனை. யாருடைய சாதனை? ஈஸ்வரனுடைய சாதனை, நம்முடைய சாதனை கிடையாது. பத்தாயிரம் ஜென்மம் எடுத்தவனுக்கு சாதிக்காத ஒரு காரியத்தை இந்த ஜென்மத்திலே சாதிக்க முடிஞ்சிருக்கு. ஏன்னா அது கர்ம, அது கர்ம பிரவாகத்தில் மாட்டின்னு இருக்கும். பராதி கர்ம பிரவாகன்ற அந்த பிரவாகத்தில் மாட்டின்னு இருக்கும்போது சுவாமி தேசியன் அழகாக சாதிக்கிறார். துர்மோச்சோட்பட கர்ம கோட்டி நிபிடே பியாதே சவசீகிருதான். இந்த கர்ம பிரவாகத்திலே நம்மளால வெளியில வரவே முடியாது. பெரிய ஜல பிரவாகத்தின் நடுவில் மாட்டிருந்தோம் எப்படியாவது கரைக்கு வர முடியுமா? அந்த மாதிரி இந்த கர்ம பிரவாகத்திலே நம்மளால வெளியில் வரவே முடியாது. ஆனால் இந்த கர்ம பிரவாகத்திலே நம்ம வெளியில் எடுத்து போட முடியுது. பெருமாள் எடுத்து போட்டான் பெருமாள், அது பெரிய சாதனை. ஆனால் அதற்காட்டும் பெரிய சாதனை ஒன்று இருக்கு. இது கூட சாதாரணம் தான். ஏன்னா இந்த ஜென்மம் எடுத்து நமக்கு ஒரு ஜென்மம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜென்மம் கொடுத்தப்புறம் கூட இங்கே எத்தனை மதங்கள் இருக்கு. பாக்கியை நைவ விமோகிதோஸ்மி அடுத்த விஷயம் சுவாமி பேசுங்கிற அது போகட்டும். பாக்கிய மதங்கள்னாலே நான் மோகன மாடல். ஏன்னா இங்கே பிறக்கிறோம், எத்தனையோ பேர் பிறந்திருக்காங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் பாக்கிய மதங்களில் ஈடுபட்டு அவ அங்கங்கே போகிறோம் நிறைய பேர் கழியும். அது இல்லாமல் பாக்கியை நைவ விமோகிதோஸ்மி அப்படின்னு ஒரு நாளுக்கு கூட நான் அதை கிட்டே போகலையே, அதை காது கொடுத்தே கேட்கலையே நான் என்ன கேட்டா எம்பெருமான் பண்ண அனுகிரகம். அதனால எம்பெருமான் துர்மோசோட்பட கர்ம கோடினிமிடே ஆதேசம் சீக்கிரம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டான். இந்த பாக்கிய தெய்வ விமோகிதோத்மின்னு அதுக்காகத்தான் சுவாமி திருமங்கி ஆழ்வார், சுவாமி நம்மாழ்வார் இவர்களை எல்லாம் இங்கே அவதாரம் பண்ணி வச்சான் அப்படின்னு சொல்லணும். அதனால்தான் நமக்கு வந்து முதலிய சொன்ன மாதிரி பத்திரமா இருக்கும் அப்படின்னு. இது பரமத நிராசனத்திலே முதல் வழி, ஒரு நாலு வழி அடியை வச்சிருக்கேன் இப்போ. இதில் முதல் வழி தன்னுடைய பிரபந்தங்கள்னாலேயே சின்ன வயசிலேயே நமக்கு வந்து நம்ம சித்தாந்தத்தை திருடமாக மனசிலே ஊற பண்ணி வைத்து பிற மதத்தை கேட்காத மாதிரி கலையர கற்றமாத காண்போரோ கேட்போரோதாங்கிற ரீதியில் நம்மளை ஆக்கி வச்சுட்டார். அது ரெண்டாவது வழி திருமங்கி ஆழ்வார் வழி. இது ஒரு தனிய வழி இவருக்கு. நம்மாழ்வார் இருக்கட்டும் இல்லை பராசரர் இருக்கட்டும், இவருடைய வழி என்னன்னு கேட்டால் அச்சாவதாரத்தில் ஈடுபாடு. சின்ன குழந்தைகள்லேருந்து கோயிலில் போய் கூட்டு காமிச்சு இவர் தான் பெருமாள், இவர் தான் பெருமாள், இவர் தான் பெருமாள் அப்படின்னு காமிச்சிது. அப்போ பெருமாள் யாருன்னு சந்தேகமே கிடையாது. எத்தனை சாஸ்திரம் படித்தாலும் இவர் பெருமாள், அதுக்கு மேலே சாஸ்திரம் இருந்தால் சொல்லுங்க, மேலே எதாவது இருந்தால் சொல்லுங்க, அவ்வளோதான். ஏன்னா அச்சாவதாரம் இல்லை, இத்தனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ பெருமாளை காமிச்சு அதுக்கப்புறம் பெருமாளுடைய சத்தியஞான நடந்த சுரூபத்தை சொல்லி அதுக்கப்புறம் ஒரு திருமேனி அப்படின்னா அப்போ அவெல்லாம் கேட்குறேன், இந்த திருமேனி சத்தியமா சத்தியமா, திருமேனி அவருக்கு எதுக்கு அப்படின்லாம் கேள்வி வருது. ஏன் பெருமாளுக்கு எதுக்கு திருமேனி தேவையில்லையே கேள்வி வருது. ஆனால் திருமங்கையார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இவர் பெருமாள், அதாவது சுவாமி தேசியன் அழகான ஒரு வழி ஒரு சாதிக்கிறார். அச்சாவதார விஷயத்திலே திருமங்கையாழ்வார் தம்மை தேகாத்மாபிமானிகளாக இருக்கிறார். அதாவது ஒரு நல்ல சாஸ்திரம் படித்த ஒருத்தர் கிட்ட போய் கோயிலில் எம்பெருமானுடைய திருமேனியை காமிச்சு இவர் பெருமாளா அப்படின்னு கேட்டால் யதார்த்தமாக உண்மையாக பதில் சொல்லணும்னு அவர் பெருமாள் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால் பெருமாளுடைய திருமேனி அவர், பெருமாளுங்கிறது ஆத்மா தானே, ஆத்மா வேற சரீரம் வேற தானே இல்லையா, ஆத்மா வேற சரீரம் வேறங்கிறது வேதாந்தத்தினுடைய அடிப்படை பாடம். முதல் பாடமே இதுதான், ஆத்மா வேற சரீரம் வேற அப்படிங்கிறது தான் முதல் பாடமே. இது என்றைக்குமே மாறாது. அப்படி இருக்கும்போது கோயிலில் இருக்கக்கூடிய திருமேனி பெருமாள் அச்சாவதார் திருமேனிங்கிறது எம்பெருமானுடைய திருமேனி தானே தவிர அவர் திருமேனி இல்லை, அவர் வந்து எம்பெருமான் இல்லை அப்படிங்கிறது 100% சத்தியம். ஆனால் திருமங்கையாழ்வார் என்ன சொல்றார், இந்த விஷயத்தில் நான் சரீரமும் ஆத்மாவும் ஒண்ணு அப்படின்னு சாஸ்திரம் விருத்தமா இருப்பாங்க வச்சுக்கோங்க. என்னை கேட்டால் எம்பெருமானுடைய திருமேனி தான் எம்பெருமான், வேற எம்பெருமான் கிடையாது. உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கிற ஆத்மா இருக்கட்டும் இல்லாத போட்டேன், இதை பத்தி கவலை இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் இவர் தான் பெருமாள், இந்த திருமேனி இருக்கிற இவர் தான் பெருமாள் அப்படின்னு சாதிக்கிறார். அது எத்தனை பத்திரம் நமக்கு, ஏன்னா சின்ன குழந்தைகள்லேயே நமக்கு புரிய இல்லட்டா என்ன சொல்லி புரிய வைக்கிறது. உபனிஷத்து வந்து கோனையை பெரிதுருந்து எந்தை பெம்மானை கூடுதலேங்கிறார் ஆழ்வார். பகவானுக்கு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி. ஏன்னா ஆனல்லன் பெண்ணல்லன் அல்லா அறியும் அல்லன் காணலுமாதான் உளநல்லன் இல்ல நல்லன். இவன் ஆண்னு சொல்றதா பெண்ணு சொல்றதா, ஆத்ம சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆண்ணும் சொல்ல முடியாது, பெண்ணுன்னு சொல்ல முடியாது, அழியும்னு சொல்ல முடியாது, காணலுமாகன் பார்க்கவும் முடியாது. உளநல்லன் இல்ல நல்லன் என்னதான் சொல்றது. கோனை பெரிதுரை இது இவனை சொல்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உபனிஷத்து திருஷ்டியில ஆழ்வாக்குறார், எந்த பெருமானை உறுதலே அப்படின்னு சொல்றார். ஆனால் திருமங்கையாளர் என்ன பண்றார், இவர் தான் பெருமாள் அப்படின்னு நேரம் கொண்டு வந்து அச்சாவதாரத்துல நமக்கு முன்னாடி வந்து காண்பிக்கிறார். அப்ப முதல்ல சொன்னீரே அப்படின்னா அது வேண்டாம்னு தெரிஞ்ச அதுக்கு கவலையப்படாத, ஆத்மஸ்வரூபத்தை பத்தி கவலைப்படாத. ஏன்னா விக்கிரக விசிஷ்டம் தான் பிராபியம், விக்கிரக விசிஷ்டம் தான் பிராபகம், எல்லாமே அதுதான். அதனால விக்கிரகத்தை பிடிச்சுக்கோங்க, திருமேனியை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு மோட்சத்தையே வேண்டாம்னு சொன்ன ஆழ்வார் தானே இவர், இது மோட்சத்தை பரிகாசம் பண்ண ஆழ்வார் அப்படின்னு அப்படி ஒரு கதையா. தேரார் நிறை கதிரோன் மண்டலத்தை கீழ் முப்பு ஆறாவமுதமங்கெய்தி அது நின்றும் வாராதொழிவதொன்றுண்டே. இங்கிருந்து சூரிய மண்டலத்தை சூரிய கிரணங்களை எல்லாம் பிடிச்சு நேரம் அங்கே போறானா, அங்கே ஆறாவமுதம் அப்படின்னு ஒன்று இருக்கான், அங்கே போனா அங்கிருந்து திரும்பி வரமாட்டானா, அது நின்றும் வாராதொழிவதொன்றுண்டே இப்படி கூட உண்டானாங்க, இப்படிலாம் கூட கதை உண்டான. அது நெருக்க ஆனா எங்களுக்கு வேற ஏறாறு முயல் விட்டு காக்கை பின் போவது எங்களுக்கு அச்சாவதாரம் இருக்கு சொன்னார் இல்லையா. அது அப்படியே சுவாமி தேசிகன் எடுத்திருக்க, சுவாமி தேசிகன் கிட்டே இந்த கேள்வி கேட்கிறார், நீ சொல்லும் இந்த எம்பெருமாட்டு திருமேனி இருக்கையோ இந்த திருமேனியும் ஆத்மாவும் ஒன்னா, இது வேற வேறையா, இவர் தான் பெருமாளா இல்ல பெருமாளுடைய திருமேனியா என்ன சொல்லும் அப்படின்னா, திருமங்கையாழ்வார் மாதிரி இல்லை தேசியங்களை வேதாந்த நிர்தாரணம் பண்றதுக்காக வந்திருக்காரு இல்லையா. அப்ப தேசிய தலையாற்ற என்ன சொல்லுமேனா, சாக்கிம் பொமேவ தவவே விதர்க்கடோலாம். கொஞ்சம் விதர்க்கம் தான் பண்ணணும், ஏன்னா எங்களுடைய அனுபவத்தை பொறுத்த வரைக்கும், வேதாந்த சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீர் வேற வேற சொல்லிக்கோங்க. ஆனால் எங்களுக்கு அனுபவ விஷயமாக இருக்கும் போதும், எங்களுக்கு பிராபியமாகவும் எங்களுக்கு பிராபமாகவும் இருப்பதெல்லாம் எம்பெருமானுடைய திருமேனி தான், திருமேனியை தவிர வேறில்லை அப்படின்னு. அதாவது தான் கலியுகத்தை உட்கண்ட கொடுத்துறையோம் அப்படின்னு அர்ச்சாவதாரத்தில் ஈடுபாடு. மோட்சம் வேண்டாம்ட்டார் அவர், ஏன்னா இங்கே அர்ச்சாவதாரம் இருக்கும், அங்கே போனால் என்ன அவதாரம் இருக்கும் யாரும் தெரியும். இது போர்வன் சுவாமி தேசியம் சொல்ற வைகுண்ட வாசியபி நம்மே அபிலாஷா அப்படின்னா, வேண்டாம் வேண்டாம்னா சிஸ்மியம் மேலோட்டமா பார்த்தா வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். சில பேர் வேண்டாம் வேண்டாம்னு சிக்கு சொல்லுவா, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி வெறுமையானா இந்த பெருமாள் உற்சவத்தை செய்யும் போது வேண்டாம் தோன்றது, அப்புறம் சம்சாரத்தை பார்க்கும்போது வேணும்னு தோன்றதா? வெறுமையான மேம் போக்கா சொல்றாயிரா அப்படின்னா சுவாமி தேசியம் சொல்ற சத்தியம் சபே வாரண செய்த நாட்ட வைகுண்ட வாசி நான் சத்தியமா சொல்றேன், ஆணையிட்டு சொல்றேன், எனக்கு மோட்சம் வேண்டாம். வாரண செய்தனாக வைகுண்ட வாசி மேல் வெறுமை வாய் வார்த்தைக்காக சொன்னது கிடையாது, இது ஆழ்வாருடைய சீசுத்திலே ஊரினபடினாலே சொன்ன வார்த்தை. இது இங்கதான் இருக்க சுவாமி தேசிகன் புறப்பாடு ஆச்சுன்னா, பெருமாள் புறப்பாடு ஆச்சுன்னா சுவாமி தேசிங்கதான் இருக்காரு. ஏன்னா அந்த மரியாதையை வாங்கிப்பதற்க வைகுண்டத்தில் இருக்க மாட்டார், வைகுண்ட வாசி மேல் இல்லாட்டா அங்க கட்டாயம் இருக்க மாட்டார். இங்கேதான் இருப்பார் தேவராஜனை சேவிக்கிறது தான், தேவராஜனை சேவிப்பதற்கு தான் தேசியம் இருப்பார். அதனால திருமங்கியாழ்வார் அந்த திவ்ய தேசங்களை அச்சாவதாரத்தை சின்ன வயசிலேயே குழந்தைகளுக்கு காண்பிக்க எத்தனை இத்தனை திவ்ய தேசமே ஆழ்வார் பாடியபடினது தானே. அதனால நமக்கு காண்பித்தபடினாலே நமக்கு பல சமயங்களிலே தெரியாதபடி ஈடுபாடு இல்லாதபடி கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமலவண்ணம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஏர்வன் பார்வண்ண மடமங்கை பத்தர் பித்தர் பனிமலன் மேல் பாவைக்கு பாவம் செய்வேன் ஏர்வண்ண என் பேதை என் சொல் கேளாது எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும் இதுவண்ணோ நிறவையில்தான் நிற்குமாறேன். சின்ன பெண்ணு வளர்க்கிறா அம்மா, அந்த பெண்ணை எப்படி எல்லாம் வளர்த்துக்கா பாருங்க, அது எப்பவுமே எம்பெருமான் திருநாமத்தையே சொல்லணும். ஏர்வண்ண என் பேதை என் சொல் கேளாது, நான் சொன்னா கேட்க மாட்டான், அம்மா நீ அதெல்லாம் வேண்டாம் வேற பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டான். எம்பெருமான் திருவரங்கள் இங்கே நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவே வேண்டும். இந்த குழந்தைய பெண் குழந்தை இப்படி வளர்க்கற, யார் பெண் குழந்தை இப்படி வளர்த்துருக்கா தெரியல, பெண் குழந்தைக்காக ஆழ்வார் சொல்ல எல்லா குழந்தையுமே இப்படி வளர்க்கணும்னு தான் சொல்ற. அவ கேட்டானாக்கா யார் நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை, அதாவது நீ இப்படி எல்லாம் சொல்லலாம், நீ பெண்ணாச்சே நான் என்ன பண்ற, நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டான். நான் கல்யாணம் பண்ணி இப்படி புக்கா போக்குறேன், கல்யாணம் பண்ணி புக்காலாம் போக போறது இல்லை, பேர் பாடி தன் குழந்தை நகரும் பாடி நான் திருப்பேர் போறேன், தன் கோவல் திரு தன் காவல் தன்கால் திருத்தன்கால் அங்க போறேன், பேர்பாடி தன் குரலில் நகரம் பாடி அந்தந்த ஊரெல்லாம் பாடின்னு அங்கங்க போயிட்டு இருக்க போறேன் அப்படின்னா, நீ நம்ம இந்த பெண் இப்படி பண்றதே நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை, இது நல்லதா நம்ம குடும்பத்தில் இப்படி பண்ணலாமா அப்படின்னா, என்ன நிறையூரும் பாடுவாங்க வேண்டியிருந்தாலே மாசம் இது போறாது, இன்னும் ரெண்டு வச்சிருக்கேன். அப்போ எத்தனை திவ்ய தேசம், அதாவது என்ன பெரிய கேட்டானா, ஒரு அர்ச்சாவதாரம் சொன்னா ராமாவதாரம்னு ஒரு விபாவதாரம் புரியும், அந்த சமயத்தில் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அந்த சமயத்தில் கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் ஆனப்புறம் ஒரு ஒரு யுகத்திலையும் ஒவ்வொரு அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு ராமாவதாரம் ஒரு யுகத்தில் கிருஷ்ணாவதாரம் ஒரு யுகத்தில், அந்த மாதிரி இந்த கலியுகத்தில் கிருஷ்ணாவதாரம் இதுக்கு முன் யுகத்தில் ராமாவதாரம் அதுக்கு முன் யுகத்தில், இந்த கலியுகத்தில் அர்ச்சாவதாரங்கிறது பத்ரிகாசிரமத்தில் தான் அங்கே தான் போய் எல்லாரும் சேவிக்க வேண்டியது அர்ச்சாவதாரத்தை அப்படின்னு இருந்தால் நமக்கு இது என்ன ஆயிருக்கும். ஆனால் பெண்ணானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் இமையோர்க்கென்றும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூடி களத்தானாய் முதலானாயே அப்பா, தெற்க போனாலும் நீ இருக்க, கடக்க போனாலும் நீ இருக்க, மேற்க போனாலும் நீ இருக்க, எந்த பக்கம் போனாலும் நீ இருந்துருக்கியே, நான் என்ன சொல்வேன், இத்தனை அவதாரமா அட்டாவதாரம் திருமங்கேழ்வா, அதுக்காக இத்தனை விதேசம் காமிச்சேன், நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அங்கே பெருமாள் இருக்க, நாம் இருக்கிற இடத்துல பெருமாள் வந்திருக்கேன், தென்னானாய் வடவானாய் கொடுவாலான எப்படிப்பட்ட பெருமானா, பொன்னானாய் பொழிலேடும் காவல் பூண்டான் புகழானாய் இகழ்வனாய தொண்டனேன் நான் என்னானா என்னானா என்னதல்லா என்னறிவன் ஏடே நான் என்ன சொல்வேன். இப்படிப்பட்ட பெருமானா பொழிலேறும் காவல் பூண்ட புகழானாய். சப்தலோகி நிர்வாகன் சப்தலோகி கிரகஸ்தங்கிற சுவாமி அந்த மாதிரி ஏழு லோகத்தையும் தன்னுடைய கிரகமா வச்சிருந்து கிரகஸ்தன் ஒரு கிரகஸ்தன் தன் கிரகத்தை காப்பாத்துகிற மாதிரி சப்தலோகத்தையும் கிரகமா வச்சிருந்து அந்த கிரகத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய எம்பெருமான் சப்தலோகி நிர்வாகனான எம்பெருமான் எங்க இருக்கானா இங்க இருக்கான். இப்ப அவனுடைய பெருமை பொன்னானாய் உள்ளேடும் காவல் பூண்ட புகழானான். அப்படிப்பட்ட ஒன்றை நான் என்ன சொல்வேன், இகழ்வனாய கொண்டனேன்னா என்னானாய் என்னானாய் என்னப்பா நீ இப்படி வந்து நிற்கிறிய முன்னாடி வந்து நிற்கிறீ நீ எப்படி இருக்க வேண்டிய நாங்க இருக்கக்கூடிய கர்ம பூமியிலே நீ வந்து நிற்கிய என்னானா என்னானா என்னதல்ல இதை தவிர நான் என்ன சொல்ல முடியும். ஏன் அப்படி என்ன நடந்ததுன்னா நீ எந்த பக்கம் போனாலும் தென்னானா வடவானா கொடுவான அது மாத்திரமில்ல பின்னானா வடங்குவேன் அந்தந்த அவதாரத்தோட அது முடிஞ்சது மாத்திரமில்லை. இல்லை நமக்கு மாத்திரம் இல்லை நமக்கு அடுத்த சந்ததி அதுக்கு அடுத்த சந்ததி ஆழ்வார்கள் அவதரித்து ஆழ்வார்கள் அனுபவித்த பெருமானை நாம் அனுபவிச்சிருந்தோம். இது எத்தனை ஒரு பாக்கியம் நமக்கு. அதனால பின்னானார் வணங்கும் ஜோதினு அர்த்தாவதாரத்துக்கு மாத்திரமே வரும் அப்படிங்கிறார், வேற எந்த அவதாரத்துக்கும் வராது. அப்படி பெருமாள் வந்து அர்த்தாவதாரத்தினாலே நம்ம எல்லாம் ஆட்கொள்வதற்காக பெருமாள் இங்க வந்து சேத்தே விலங்கு செய்யதே சமகா புஜங்கா அப்படிங்கிறார். ஏன்னா அகில ஜன சங்கிரகனா ஐயா மொத்த வெறி வசூல் பண்ணிட்டு போனோங்கிறதுக்காக வந்து படுத்துருக்காரு பெருமாள். நின்றா போறாரு சில ஊர்ல நின்றுட்டு இருக்காரு, சில ஊர்ல வீட்டுல திருக்கோலம், சில ஊர்ல கிடந்த திருக்கோலம். என்ன கிட்ட வசூல் பண்ணாரா ஜீவர்களை எல்லாம் எல்லாரும் வாங்க வாங்க மொத்த பேரும் சரணாகிற சசிய மாலினிங்கிற மாதிரி பயிர் அறுக்கிற மாதிரி மொத்த பேரும் அறுத்துட்டு போறாரு பெருமாள். அப்ப கடன் வசூல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தா இவன் கடன் கொடுத்தவன் இருக்காங்க இவன் கோடியில வரதை பார்த்துட்டான் திருக்கோடியில் வரல பார்த்த உடனே வாச கதவை வெளிப்பக்கம் பூட்டிட்டு பின்பக்கம் உள்ள போயிட்டான். வந்தா பூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு போகட்டும். இந்த வசூல் பண்ண வந்தவன் வெளிப்பக்கம் பூட்டியிருக்கேன் எங்க போயிருக்காரோ தெரியலையே அப்படின்னு பார்த்தான். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் எப்படியும் வருவான் வழியோ அப்படின்னு நின்றான். நின்றுட்டே இருக்கான் அவன் வரல. சரி எப்படி இங்க அவன் நான் தானே வந்தாருமே அப்படின்னு சொல்லிட்டு தெரியல உட்காந்துட்டான். அப்படியும் வரல. ராத்திரி வந்து என்ன பண்றதோ இன்னைக்கு வசூல் பண்ணாம போறதுன்னு சொல்லி தென்னையிலே படுத்துட்டானா வேற வழி இல்ல. எப்படியான நான் ஆத்துக்கு போறதுல வசூல் பண்ணிட்டு தான் போறது. அந்த மாதிரி எம்பெருமான் வந்து இந்த திருக்கோலங்கள்ல அங்கங்க கிடந்த திருக்கோலத்துல பெருமாள் இருக்காங்க. அதனால அர்ச்சாவதாரத்துல பெருமாள் வந்தது அந்தந்த ஜனங்களை மொத்த பேரையும் தான் வசீகரணம் பண்ணி அதான் சமஹா புஜங்கா அப்படிங்கிற இதுதான். ஒரு வேஷம் போட்டி வசூ வசீகாரம் பண்றான் வசீகாரம் பண்ற மாதிரியாக பெண்களை மயக்கிற மாதிரி மயக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அப்படி மயக்கி தன் பக்கம் ஈர்த்துக்கிறானோ அப்படி அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய பெருமானை தவிர வேறு பெருமானை நம்ம கிட்ட காட்டக்கூடாது அப்படின்னு எண்ணம் ஆழ்வார்கள். மற்றதெல்லாம் இருக்கட்டும் இதுதான் காமிக்கணும் பிரதானமா அப்படிங்கிற எண்ணத்துல திருமங்கி ஆழ்வாருடைய ஒரு சதி பாணியிலே அர்ச்சாவதாரத்தை காண்பித்தார். எத்தனையோ திருப்பதிகள் அதை சுவாமி தேசிக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா ஆழ்வார்களிலே பல திவ்ய தேசங்களை பாடினவர் திருமங்கி ஆழ்வார்கள். ஆச்சாரியர்களே 20க்கும் மேற்பட்ட திவ்ய தேசங்களை பாடின ஒரே ஆச்சாரியன் சுவாமி தேசிக்கணும். ஆழ்வார்களிலே நாயிகா பாவத்திலே தலை சிறந்து என்றவர் திருமங்கி ஆழ்வார் தான் சாதித்தார். அந்த மாதிரி ஆச்சாரியர்களிலே நாயிகா பாவத்தில் இருந்த ஒரே ஆச்சாரியர் சுவாமி தேசிகன் மட்டும்தான். ஆழ்வார்களிலே கடைசி ஆழ்வாராக இருந்தவர் திருமங்கி ஆழ்வார். இனிமேல் உங்களுக்கு ஆழ்வார்களுடைய தேவை கிடையாது. 12 ஆழ்வார்களும் என்னென்ன சாதித்தார்களோ எல்லாத்தையும் சாதித்து வைத்துவிட்டார்கள். இனிமே நீங்கள் இந்த சீசூக்திகளை 4000 அடியோங்கள் வாழ்வே அப்படின்னு இதை வச்சு வாழ்ந்திருந்தா போறோம். இனிமே வேற யாரும் ஆழ்வார் ஆழ்வார்லாம் நினைக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கடைசி ஆழ்வாராக திருமங்கி ஆழ்வார் அர்ச்சாவதாரத்தையும் காமிச்சிருந்த போது ஆச்சாரியர்களிலே சுவாமி தேசியம்னா கிட்டத்தட்ட கடைசி ஆச்சாரிய அவதாரங்கிற மாதிரி. ஏன்னு கேட்டால் அவரை சீசூக்தியை நம்ம அனுசரிச்சு இருந்தால் போதும், வேற எதுவும் நம்ம புதுசாக யாருமே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எதுவுமே சததூஷத்துக்கு அப்புறம் வேற எதுவும் பண்ண வேண்டாம். சுவாமி தேசியின் ஸ்தோத்திரங்கள், சுவாமி தேசியின் பிரபந்தங்கள், சுவாமி தேசியின் ரகசியங்கள், சுவாமி தேசிகனுடைய வாத கிரந்தங்கள், இதுக்கு மேலே யாரும் ஒன்றும் பண்ண வேண்டாம். இதை புரிஞ்சிருந்தாலே போதும் நமக்கு. இதை புரிஞ்சுட்டு இதுலேயே வாழ்வோம். தேசிகர் வாசகமே எங்கள் வாழ்வோம்னு ஒரு தனி இல்லை. அந்த மாதிரி 4000 வடிவங்கள் வாழ்வேங்கிற மாதிரி சாகாந்த வேதாந்த தேசிகன் சாகாந்த தேசியன்னு சொல்லணும். அவருடைய வாசகமே எங்கள் வாழ்வு அப்படின்னா அந்த மாதிரி இருந்தா போதும்னு ஒரு நிறைவை கொடுத்த ஆழ்வார் அவர், நிறைவை கொடுத்த ஒரு ஆச்சாரியர் இவர் அப்படின்னு. இது ரெண்டாவது விஷயம். அர்ச்சாவதாரத்தினாலே நம்மை அதிலே ஈடுபட செய்து நமக்கு அதனாலே நம்முடைய பாவங்களை போக்கி நமக்கு பிற மதங்களை கண்ணிலேயே படாமல் வைத்தவர் அப்படின்னு. அடுத்து மூணாவது விஷயம், பல மதங்களை பற்றி சொல்லும் போது பல ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாருமே ஆறு சமயம் அப்படின்னு சொன்னான். ஆறுன்னு ஒரு கணக்கு ஒன்று வச்சிருக்காங்க. அறுவகை சமயமும் அறிவறு நிலையினை அப்படின்னு சாதிக்கிறார். ஆறு வகை சமயம் இருக்கு. சுவாமி நம்மாழ்வாரும் விளம்பும் ஆறு சமயமும் அவையாகியும் மற்றும் தன்பால் அப்படின்னு சாதிக்கிறார். அது மாதிரி பல இடத்துல இருக்கு. சுவாமி தேசிகன் அறு சமயம் அறிவறிய தானத்தமர்ந்தன அப்படின்னு சாதிக்கிறேன். இங்க தமிழ்நாடு வந்து ஆறு சமயங்கிறதுக்கு ஒரு ஆறு அர்த்தமாக சொல்லுவார். ஏன்னா அத்தனை அர்த்தம் இருக்கு அது. இதுவரை இன்னமும் பாட்டு இருக்கு அதிகார சங்கரேசர், அதுக்கு நூறு அர்த்தம் சாதிச்சிருக்கேன். அறிய தமிழ்நாடு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நூறு அர்த்தம் அந்த பாசத்துக்கு. அத்தனை காம்பீரியம் அதுக்கு இருக்கு. இவருக்கும் மனசுல அத்தனை காம்பீரியம் இருக்கு. அது இருந்தால் தானே புரியும். அந்த மாதிரி பல இடத்துல பார்த்தான் அருசமயங்கள் பதைப்பான் இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு அங்கே அருசமயங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த காலத்தில் ஏதோ ஒரு ஆறு சமயம் ரொம்ப பிரசித்தமாக இருக்கு, ஆறு மதங்கள் பிரசித்தமாக இருக்கு அப்படின்னு தெரியுது. அதை பற்றி வியாக்கியானங்கள்ல சொல்லும்போது ஒன்று சாங்கியம் யோகம் அப்படின்னு ரெண்டு, பௌத்தம் ஜெயினம் அப்படின்னு ரெண்டு. இது ரெண்டும் வேதத்துக்கு எதிராக வந்தது. பௌத்தம் ஜெயினம் இருந்தும் சாங்கியம் யோகம் இருந்தும் வேதத்தை ஒத்துண்டு வந்தது. ஆனால் சரியான நிலையிலே இல்லாமல் இருக்கக்கூடியது சாக்கியம் யோகம் இருந்து. அதுக்கப்புறம் வந்து நியாய வைசேஷிகம் அப்படின்னு ஒன்று, நியாயசாஸ்திரம் கௌதம் முனிவர் பண்ணது நியாயசாஸ்திரம். பாசுபதம் அப்படிங்கிற சைவ மதம் ஒன்று. இது ரெண்டு கிட்டத்தட்ட ஜோடி சேரும். இந்த நெய்யாயிக்கர்கள்லாம் பார்த்தா சிவன் மாதிரி சைவ மதம் மாதிரி தான் இருக்கா பண்ண கிரந்தங்கள்லாம் பார்த்தா அப்படி இருக்கு. இந்த ஆறு சமயம் அப்படின்னு புத்தகோ சுவாமி வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். இதுல சார்வாக மதத்தை சேர்த்து வேற ஏதோ ஒன்று விட்டுட்டு பெரியவாச்சியம் பிள்ளைலாம் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாருமே பாஷ்யக்காரர் என்ன பண்ணான்னு கேட்டாங்கன்னா, சீபாஷ்யத்தில் ஒரு ஏழு மதம் எடுத்திருக்காங்க. ஒரு பட்சம் இப்படி இப்படி ரெண்டாவது அத்தியாயத்தில் பரமதங்களை பற்றி சொல்லும்போது ஏழு மதம் எடுத்திருக்காங்க. அதுலேருந்து தான் உத்தமூர் சுவாமி வந்து இந்த ஆறு எடுக்கிறார். அதில் ஏழாவதாக எடுத்தது பாஞ்சராசனம். மொத்தம் ஏழு மதம் இருக்குது. சாங்கியம் யோகம் பௌத்தம் ஜெயினம் சைவம் கார்த்திகம் பாஞ்சராசனம் ஏழு எடுத்தார். அப்போது வேதாந்தத்தில் வேதாந்த சூத்திரம் பண்ண வியாசரானவர் ஏழு மதம் எடுத்திருக்காரோ அதனால இந்த ஏழுமே வந்து நமக்கு கூடாததோ நினைக்க வேண்டாங்கிறதுக்காக தான் ஆழ்வார்கள் அடிக்கடி அறுவகைச்ச வடிவம் அறிவர். ஏன்னா இந்த பாஞ்சராசனங்கள் நமக்கு தேவையானது. அதனால அதுவும் பரமதன் நிராகரணம் பண்ணச்சல் இருக்கு, கடைசியில் வருது பாஞ்சராசன். அப்போ சங்கராச்சாரியர் முதலானவர்கள்லாம் இது பரமதன் நிராகரணம் பண்ணுற பிரகரணத்தில் இருக்கலையோ அதனால பாஞ்சராசனமும் பரமதம் அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம பாஷ்யக்காரர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாங்க, இந்த சூத்திரம் அருளி செய்தவர் யார், வியாசர் தானே, அவர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தேன். அவர் மகாபாரதத்தில் பாஞ்சராசனம், அவர் இதே சாங்கியத்தை யோகத்தையெல்லாம் எடுத்து கண்டிச்சுட்டு மகாபாரதத்தில் பாஞ்சராத்திரம் பரமப்பிரமாணம் அவர் சாதிச்சிருக்கார் வியாசர். அப்போ வியாசர் எடுத்தார் அதை வச்சுட்டு பாஞ்சராத்திரம் பரமப்பிரமாணம் அப்படின்னு சாதிச்சார். அப்போ இங்கேயே எடுத்தார் அப்படின்னா பாஞ்சராத்திரம் பிரமாணம் ஆகாது அப்படின்னு பூர்வபக்ஷம் இங்கே. அது பிரமாணம் சித்தாந்தம். பாஞ்சராத்திரம் பிரமாணமாகாதுன்னு சொல்றார் கவியோ அவாம தான் கண்டிக்கிற அப்படின்னு ஆச்சரியமா. அதுக்கேற்ற மாதிரி சூத்திரங்களும் ஒத்து போடுது அப்படின்னு. அதனாலே பாஷ்யக்காரர் திருவுள்ளப்பட்ட ரீதியில் இங்கே அதனால் இது சொன்னேன். ஆழ்வார்கள்னா அறுவகை அறுவகை ஆறு சமயம் சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஏழு நெனைச்சின்றத வியாசர் சொன்னாரேன்னு அந்த பிரகடனத்தில் இருக்க அப்படின்னாலும் ஏழு நெனைச்சின்றாதுங்கோ ஆறு தான் பூர்வபக்ஷம் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக ஆழ்வார்கள் அப்படி சொல்கிறாங்க. அதை அது என்னென்ன மதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் விசாரமாக சொன்னேன். முதலே சொன்ன மாதிரி நம்ம கண்ணிலேயே காட்டக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. இந்த அக்கோ ஒன்று ரெண்டு இது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது தப்புன்னு சொல்லுவானே அதனால் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு. திருவங்கையோட ஒன்று ரெண்டு இடத்துல சாதிக்கிற பொங்கு போதியும் பிண்டியும் உடை புத்தர் நோன்பில் அற்படுத்தி உள்ளுரை தங்கள் தெய்வமும் தாங்கள் மேயாக சொல்றாரு. அவெல்லாம் தங்கள் தெய்வம் தாங்கள் போகட்டும், நீங்க அதெல்லாம் பத்தி கவலைப்படாது அப்படின்னா. ஏன்னா பொங்கு போதியும் புள்ளியும் உடை அவ போதி மரத்தின் ஒருத்தர் உட்காண்ட உட்காண்டு எனக்கு ஞானம் வந்துடுத்து அப்படின்னு சொல்லி அவர் உபதேசம் பண்ணார் புத்தர். பிண்டினா அரசமரம், அரசமரத்து கீழே ஒருத்தர் உட்காந்த எனக்கு ஞானம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று சொன்னார். அதெல்லாம் இருக்கட்டும், அவர்கள்லாம் தங்கள் தெய்வம் தாங்களுமே ஆக, அதெல்லாம் அப்படியே ஆகணும் இருக்கட்டும், அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், நமக்கு அது வேண்டாம். பின்ன என்ன கேட்டா, என் நெஞ்சமே பாய், தன்னுடைய நெஞ்சத்தை பாய், என் நெஞ்சம் என்பா, என் நெஞ்சமே சொல்லிட்டு இருக்கவனே, எங்கும் வானவர் தானவர் நிறைந்தேற்றும் வேங்கடம் மேவி நின்றருள் அங்கநாயகர்க்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயே. அவ சொன்னதெல்லாம் இருக்கட்டும், அவர் போதி மரத்து கீழே உட்காண்டார், இவர் அரசு மரத்து கீழே உட்காண்டார், நீங்க எங்க உட்காண்டங்கோ அப்படின்னு கேட்டா, எங்களுக்குன்னே இருக்கக்கூடிய திருவேங்கடத்தில் உட்காண்டார் பெருமாள், எங்களுக்காக வந்திருக்கார் அந்த எம்பெருமாள். வானவர் தானவர் மொத்த பேர் இருக்கா, நீங்க புதுசாதாரம் போய் உட்காரணும், மின்னவரும் மன்னவரும் விரும்பும் இருக்குன்னு சொல்ல மாதிரி எங்கும் வானவர் தானவர், அசுரர்கள் கூட வந்திருக்கா போலது, தேவாசுரர்கள் முடி கணங்கள் விரும்பும் திருவேங்கடம் தானே அப்படின்னு சொல்றாங்களோ, அப்ப தேவான் பிரி சொல்றோம், அப்புறம் சுரர்கள் முடி கணங்கள் விரும்பும், ஏன்னு கேட்டா தேவாசுரர்கள் அசுரர்கள் திரும்புங்கிறது பொருந்தாது இல்லையோ, அதனால அசுரர்கள் பெருமானை சேவிக்கிறாங்கிறது பொருந்தாதேங்கிறதாங்க இது ஒரு வியாக்கியானம். ஆனா உண்மையில என்ன கேட்டா, நான் இந்த அகோபில கேத்திரத்தில் சொல்லும் போது அங்க திருடர்களுக்கெல்லாம் கூட குழந்தையும் அவ்வளவுதான், அகோபிலம் திசைமன் பெருமான் தான் அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறாரு. அந்த மாதிரி உண்மையில பல அசுரர்களுக்கு ஒரு குழந்தையும் யாரு திருவேங்கட முடியாது, அதனால அதுவும் உண்டு, அதனால அப்படியே ஒரு வியாக்கியானம் பண்ணலாம் சொல்றது, பூர்வாச்சாரம் அப்படி வியாக்கியம் பண்ணிருக்கா, ஆனா இப்படி வியாக்கியானம் பண்ணலாம் சொல்றது. அந்த மாதிரியாக எங்களுக்கு என்ன கேட்டா, எங்களுக்குன்னே அவதாரம் பண்ண திருவேங்கட முடியாது இருக்க, நாங்க அங்க வேங்கட மலையில நின்றுட்டு வந்தோம், எங்களுக்கு ஞானம் வந்து அதனால நின்றருள் அங்கநாயக்கு இன்று அடிமை தொழில் பூண்டாயே, அந்த திருவேங்கட முடியாதுக்கு அடிமை தொழில் பூண்டாயே, மனசே நான் உன்னை கொண்டாடுறேன், நெஞ்சமே நல்லை நல்லை அப்படின்னு சபாஷ் சபாஷ் ஆழ்வார்கள் நெஞ்சமே வழியில சின்ன குழந்தைய உட்காத்தி வச்சு தட்டி கொடுத்து பேஷ் பேஷ்னு சொல்ற மாதிரி தன்னுடைய மனசை கூட்டு வடியில உட்காத்தி வச்சு, நெஞ்சமே நல்லை நல்லை உன்னை பெற்றால் இது என்ன முறையில் நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, என்ன கேட்டா மைந்தனை மலரால் மணவாளனை நீ அவனை பிடிச்சிருக்கு இல்லையா விடாத, துஞ்சும் போதும் விடாதுன்னு சொல்ற கண்டாய், தூக்கத்தில் கூட அவன் விடாத, தூக்கத்தில் நெஞ்சமே துருங்கிடும் இந்த கூட சொல்றேன், துஞ்சும் போது அழைப்பின்னு ஆழ்வார் சொல்றாருங்க, துஞ்சும் போது எப்படி அழைக்க முடியும், துஞ்சும் போது அழைவின் துயர் வரில் நினைவின் அவர் சொல்ல போற, துஞ்சும் போது எப்படி அழைக்க முடியும், தூக்கத்தில் எப்படி கூப்பிட முடியும் அப்படின்னா, தூங்கத்துக்கு முன்னாடி எம்பெருமான் திருநாமத்தை மாதவ நாமத்தை சொல்லிட்டு தூங்கணும்னு சுவாமி தேசியம் சாதிக்கிறார், எழுந்திருக்கும் போது ஹரிநாமத்தை சொல்லணும் அப்படின்ற பதிவு, தூங்கும் போது மாதவ நாமத்தை சொல்லிட்டு தூங்கி எழுந்த தூங்கும் போதுனா தூங்குவதற்கு முன் கணத்துல மாதவ நாமத்தை சொல்லிட்டு தூங்கி எழுந்திருக்கிற முதல் கணக்கில் அந்த ஊத்தை வாயோட கூட அரிநாமத்தை சொல்லிடும்னு சொன்னாங்க. அப்போ நடுவுலையும் அதான் முன்னே பண்ணி இருந்திருந்தனா அது சுவாமி தேசியன் வந்து அந்த யோகத்தை பற்றி சொல்லும்போது அழகாக ஒரு சொல்ற பச்சைக்கால பிரக்கிரியில் யோகத்தை பற்றி சொல்லும்போது எம்பெருமான மனசில் தியானம் பண்ணிட்டு நம்ம அப்படியே சைனத்தில் இருக்கணுமா படுத்துக்கணுமா, காத்தால எழுந்திருக்கும் போது அந்த எம்பெருமான் அப்படியே வருவார். அப்போ நடுவில் என்னாச்சுன்னு கேட்டால் அந்த எம்பெருமான் தான் இருக்கான் உள்ள எப்படின்னு கேட்டால் அவர் சொல்ற ஒருத்த வந்து சித்திரம் மறைஞ்சிட்டு இருந்தான் செவரில், அப்போ ராத்திரி ஒன்றாவே ஆகிட்டு அதுக்கப்புறம் லைட்டெல்லாம் அடிச்சுட்டு படுத்துட்டான் தூங்கிட்டான். அப்போ காத்தால எழுந்தா வெளிச்சம் வந்த உடனே முதல்ல அந்த சித்திரம் அப்படியே இருக்க முடியும். அந்த மாதிரி நமக்கு முன்னாடியும் ஞானம் இருக்கு, பின்னாடியும் ஞானம் இருக்கு, நடுவில் வெளிச்சத்தை ஆஃப் பண்ண மாதிரி நடுவில் ஞானம் இல்லை, ஆனால் கூட அந்த சித்திரம் அப்படிதானே இருக்கும். அதனால சயனத்திலையும் எம்பெருமானை நினைச்சிருந்து எழுந்துருச்சு எம்பெருமானை நினைச்சாரு நடுவில் உள்ளுக்குள்ள எம்பெருமான் இருக்கார் அப்படின்னு சாதித்தான் அந்த யோக பிரக்கிரியனை. அந்த மாதிரி ரீதியில் துஞ்சும் போது அழையுமே அப்படின்னா முன்னாடியும் வந்து எம்பெருமானை நினைத்திருந்து பின்னாடியும் எம்பெருமானை அழைத்தார், அப்ப நடுவுலையும் எம்பெருமானை அழைத்ததாக அர்த்தம் என்பதாக அர்த்தம் சொல்லலாம் போனோம். அங்கநாயகர்கள் என்று அறிவின் சொல்லி கூண்டாய் அங்கங்கே சில இங்கத்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்தீர்களும் ஆழ்வார் சொல்ற மாதிரி நடுவு நடுவில் இப்படி காமிப்பார். என்னப்பா இந்த ஆறு மதம் அது இந்த ஆறு மதத்தை அதெல்லாம் உண்மை வேண்டாங்கிறதுக்குதான் சொல்றது, வேண்டாங்கிறது இதான் பார்த்தான் அருகமயங்கள் பதிப்பார் சொன்ன மாதிரி அவர் தர்க்கச்சமணரும் சாக்கியப்பே இகழும் தாழ்ச்சடையும் சொற்கற்ற சோம்பரும் சூனியமாக வெயர் தர்க்கச்சடையரும் சாக்கியப்பே இகழும் தாழ்ச்சடையும் சொற்கற்ற சோம்பரும் சூனியவாதரும் நான்மறையும் நிற்க நான்மறைகள் நிற்க குறும்புசை நீசரும் இந்த கட்டையும் மகான் கணர் நீலத்தை கொற்கற்பர் எம்பி ராமானுஜன் போந்தப்பினே அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்தந்த மதங்கள் நிறையா இருந்தால் கூட அந்தந்த மதங்களிலே நாம் விழுவதற்கு முன்பு இங்க எம்பெருமான் தன்னுடைய சுரூபத்தை நமக்கு காட்டி இருந்தாங்கிறதான் சொல்ற. பல இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டானா, அந்த மதங்களுக்கெல்லாம் புரியாதபடி எம்பெருமான் இருக்காங்கிற முக்கியமான விஷயம். எத்தனைதான் மதங்களில் இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஞானங்கள்லாம் பண்ணி ஞானே பிரயாசங்கிற பாகவதம், ஞானத்துல பிரயாசப்படுறார் நிறைய பேர். ஞானே பிரயாசம் உதபாசிய முதல்ல உருங்கோங்கிற பாகவதம், ஞானத்துல பிரயாசத்தை உருங்கும். பின்ன என்ன பண்ணுவோம், நமந்தா போய் சேருங்க, பெருவாள் போய் சேருக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா ஸ்தூல துஷாப காதினாம் தூரம், நெல்ல குத்தின்னு குத்தினா அரிசி வரும், உடனே என்ன பண்ணணும் கேட்டா அந்த அரிசியை எடுத்து தலை பண்ணி நாம சாப்பிடணும். திரும்பி திரும்பி குத்திலே இருந்தா உமையை குத்திரத்துக்கு உமிதான் வரும், வேற என்ன வரும். அந்த மாதிரி ரீதியில சாஸ்திரத்தை குத்தி குத்தி கடைசியில அதனுடைய சாரத்தை எடுத்து நம்ம ஆச்சாரியெல்லாம் கொடுத்துருக்கோம், இதை வச்சு கொஞ்சம் சொல்லணும். மீச்சி இருக்கிறத அவன் குத்திட்டு இருக்காங்க, குத்தினாலும் குத்திட்டு இருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்தூல துஷாவ தியானம் பண்ணாமல் நீ எவ்வளவு ஞாபகம், ஞானே பிரயாசம் உதபாசிய அப்படின்னு சொன்ன மாதிரி இவன் சாதிக்கிறேன். முக்கியமான இந்த ஆறு சமயங்கள் என்ன ஆனாலும் புரியாதுதான். அதான் சுவாமி அது சமயம் அறிவறிய தானத்தம் இருந்தானா, உங்களால என்ன பண்ணாலும் புரிஞ்சிக்க முடியாது. ஆழ்வார் திரும்பி ஒன்னு சொல்ற, துவரித்த உடையாருக்கும் தூய்மை இல்லா சமணர்க்கும் அவர்களுக்கு அங்கு அருள் இல்லா அருளானை, அழகான விஷயம், அவர்களுக்கு அருள் செய்ய மாட்டான்ங்கிறதா அவனுடைய அருள் ஆகும். உங்களுக்கு எல்லாம் புரியாதுங்கிறது தான் அதுதான் பெரிய அருள். ஆனா அவளுக்கு எல்லாம் புரிஞ்சுதான் கஷ்டம், சில விஷயங்கள் சில பேர் புரியக்கூடாது. அந்த மாதிரி ரீதியில இதெல்லாம் உங்களுக்கு புரியக்கூடாது. பெருவாள் பெரிய அனுகிரகம் பண்ணார், உங்களுக்கு அருள் இல்லைன்னு பண்ணாரோ இல்லையா, அது பெரிய அனுகிரகம். என்ன கேட்டானா, இங்க திருவள்குன்றிகள் சொல்லும் போது அறுபதி சடையோன் அறிவரும் தன்மை பெருமையுள் நின்றனை அப்படிங்கிற, அறுபதி சடையோன்னா அருணா ஆறுனா கங்கையை தலையில வச்சிருக்க, அவனால கூட புரிஞ்சிக்க முடியாது எம்பெருமானை. அப்ப எம்பெருமானுடைய பெருமை எப்படிப்பட்டது அப்படின்னா, சாட்சாத் பரமசிவனே வந்தாலும் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் அதை சொல்லடைவன். அப்படி பரமசிவனாலேயே புரிஞ்சிக்க முடியாத அளவு பெருமை உடையவன் சொல்லல. என்ன எம்பெருமானுடைய பெருமை என்னன்னு கேட்டா, பரமசிவனாலையும் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு ஒரு பெருமை இருக்கு. பெருமை அறுபது செடியோன் அறிவரும் தன்மை அப்படின்னு ஒரு பெருமை, அந்த பெருமைகள் நின்றனையே அப்படின்னு, அது ஒரு பெருமை, அளவில்லாத பெருமை இருக்கட்டும். இந்த ஒரு பெருமை கொஞ்சம் சாஸ்திரம்னா, துவாம் பரம பிரவர்த்த சத்வேன சாஸ்திரிகதையா பிரபலைச்ச சாஸ்திரைகி பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதாம் மறைச்ச நெய்வ ஆசுர பிரகிருதைய பிரபவந்தி மூர்த்தும். நம்ம எத்தனை இதுவும் ஆழ்வார்த்தி சுத்திகளும் இன்னும் புராணங்களும் இதெல்லாம் கொண்டு புரிஞ்சுக்கிறோமோ, அதை அவர்களாலே புரிஞ்சிக்கவே முடியவில்லை அப்படிங்கிறதே, அவர்களாலே புரிஞ்சிக்க முடியாதவன் அப்படிங்கிற ஒரு தனி பெருமை. அது ஊற்றமுடையாய் பெரியாய் அப்படிங்கிறத சொல்றான். ஊற்றமுடையான்னா திடமான பிரமாணம் உடையவன், பெரியாள்னா அந்த பிரமாணங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் சொல்றாள். அந்த மாதிரியான பெருமை உடையவன். அப்போ துவரித்த உடையாருக்கும் தூய்மையில்லா சமணருக்கும் அவர்களுக்கு அங்கு அருளில்லா அருளாமை, அப்படிப்பட்ட பெருமான் என்ன கேட்டான், தன்னடைந்த எமர்கட்கும் எம்மனோர்க்கும் எம் அடியேற்கும் எம்மார்க்கும் எம்மனைக்கும் அமரர்க்கும் எங்களுக்கெல்லாம் சேவை கொடுக்கிறார். பிடானாரை கண்டது தென்னரங்கத்தே, அவளுக்கெல்லாம் கிடையாது, எங்களுக்கெல்லாம் மாத்திரம் பிரானாக இருக்காங்க. எப்படி கேட்டால் தென்னரங்கத்தே, நாங்கள் திருவரங்கத்திலே போய் பெருமானை அச்சாவதாரத்தில் சேமிச்சு பிடிக்கால எங்களுக்கு அவன் அது கிட்டே வராதவாளுக்கு ஒரு நாளும் வராது என்பதாக. எமர்கட்கும்னு அந்த முதுவா சொல்லிட்டு இங்கே எத்தனை கூட்டுற பாருங்க, எமர்கட்கும்னா என்னை சேர்ந்தவர்கள் இல்லாத அடியோருக்கும், அப்போ எங்கள் அப்பாவுக்கும், அப்புறம் எங்கள் அம்மாவுக்கும், எமர்கட்கும் அடியோருக்கும் எம்மாருக்கும் எம்மனைக்கும் அமரர்க்கும் திரானாரை கண்டது தென்னரங்கத்தே அப்படின். அந்த மாதிரியாக இந்த அரி சமயத்தினாலே தெரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு பெருமை உடையவன், ஆனால் அச்சாவதாரத்தினாலே நம்மாலே தெரிந்து கொள்ளப்படுபவன் அப்படிங்கிறது ஒரு அடுத்த பெருமை. இப்படியாக பரமதங்களே எல்லாம் நிரசனம் பண்ணும்படியாக அச்சாவதாரத்தை காவித்தார் அப்படிங்கிறது சாரம். இன்னொரு சுவாமி தேசிகன் அடிக்கடி சொல்ற விளக்கம் என்ன கேட்டா, எம்பெருமானுக்கு சமமாக இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேர் தான் இருந்திருக்காங்க. அதாவது இந்திராதி தேவர்கள்லாம் இருந்தா கூட அவளை யாரும் லட்சியம் பண்ணல நமக்கே தெரியும், இந்திரனை யாரும் லட்சியம் பண்ண, யாரும் லட்சியம் பண்ண, எம்பெருமானுக்கு சமமாக சாஸ்திரங்கள்ல இங்கே இருந்த புராணங்கள்ல இங்கேயும் பார்த்தோம்னா ரெண்டு பேரும் எடுத்துக்காலம் சுவாமி தேசிகன் அபய பிரதானத்தில் அழகாக்கும்போது யார் அப்படின்னா, உன்னை இவருடைய புத்திரனும் அவருடைய பௌத்திரனும் தான். இவருடைய புத்திரன் பிரம்மா, பௌத்திரன் சிவன், வேற ரெண்டு பேரும் தான். வேடிக்கையா சொல்றாரு, புத்திரனி பௌத்திரன் போய் அப்பாவுக்கு சமமாக நடிச்சுட்டு இருக்காங்க, படைத்தவனுக்கு சமமாக வேலை நடிச்சுட்டு இருக்காங்க. அதனால ஆழ்வாராச்சாரிய சீர்சுத்திகள்லாம் இவா ரெண்டு பேர் இல்லைங்கிறத தெளிவாக்கி நன்றாக சொல்ற வழக்கம். அது திருமங்கை ஆழ்வார் பரம சிவன் விஷயமாக அடிக்கடி சொன்ன சரித்திரம் உண்டு. அது பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை தெரிதந்துள்ளும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவன் அப்படின்னு. பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை தெரிதந்துள்ளும் உண்டியான்னு கையில கபாலத்தை வச்சுன்னு பிக்ஷை எடுத்தவன் அடிக்கடி சொல்றான். பிக்ஷை எடுத்தவன் ஒருத்தன் பிக்ஷை போட்டவன், பிக்ஷை எடுத்தவங்கிற அவளே ஒத்துக்கிறான். இல்லை இல்லைன்னா அவ சரித்திரத்தில் பிச்சாண்டார் கோயில்ல கோயில் இல்லை எம்பெருமான் பிச்சை போட்டாங்கிறதே அவன் ஒத்துக்கிறான், அதெல்லாம் ஒத்துன்னு. அதனால இதுலேருந்தே நன்னா தெரியும் ஏன் இப்படி ஒரு நிலைமை ஒருத்தருக்கு வந்திருக்குன்னா. ஆழ்வார் இந்த இடத்துல ஒரு அழகான பாசம், வெந்தார் என்றும் சுடிநீரும் மெய்யில் பூசி கையகத்து சந்தார் தலை கொண்டு உலகேடும் திரியும் பெரியோன் தான் சென்று. பெரியோன் பலமூட்ட மரம், அதான் காம்பீரியம் அப்படிங்கிறவர். என்ன கேட்டா எங்க ஊர்ல ஒரு பெரிய ஒருத்தர் இருக்க, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பிச்சை எடுத்துருக்காரு. அது மாதிரி நீங்க ஒத்த பேர் எங்க ஊருக்கு எங்களுக்கு பெரியவர் ஒருத்தர் அப்படின்னு சொல்ற மொழியோ, நீங்க யாரை பெரியவர் சொல்றதுங்களோ அவர் வெந்தார் என்றும் ஒரு எலும்பு மாலையை போட்டு சுடிநீரும் அப்படின்னு புதுகாட்டை சாம்பலை தெரிஞ்சு மெய்யில் பூச்சி கையகத்து ஓர் சந்தார் தலை கொண்டு உலகேடும் திரியும் பெரியோன் தான் சென்று என் எந்தாய் சாபந்தீர் அப்படின்னு யாசனம். என்ன இலங்கை அமுதுநீர் திருமார்பில் தான் சந்தார் கோயில் சூழ்ந்து சால கிராமம் அடை நெஞ்சே அப்படின்னு சொல்லும்போது எத்தனை அழகா அந்த விஷயத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து இதான் சொல்றேன். இது இந்த இடத்துல மாத்திரம் இல்லை, பிண்டியார் மண்டியில் மாத்திரம் இல்லை, ரெண்டு மூணு இடத்துல இவர் இந்த விஷயத்தை சாதிக்கிறார். ஆழ்வார் சுடலையில் சுதிநீரமைங்களோர் அப்படின்னு அங்கேயும் சாதிக்க பிரம்மாவுக்கு கேட்க வேண்டாம். பல இடத்துல பிரம்மா பத்தி நிறைய பேர் இப்போ கேட்கிறது. ஆனா இந்த காலத்துல எல்லாரும் திருமங்கை ஆழ்வாருடைய அச்சாவதார பாணி கொஞ்சம் அது எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. இப்ப எந்த மாதிரி இடத்துல எல்லாரும் கோயில கொண்டு வந்து அச்சையை கொண்டு வந்து என்ன கேட்டா, ராகுக்கு ஒரு கோயில், கேதுக்கு ஒரு கோயில், சூரியனுக்கு ஒரு கோயில், உடனே ஒரு பூஜை, உடனே ஒரு உற்சவம். ஆதி காலத்துல பெருமாள் நமக்காக அவதாரம் பண்ணி அங்கிருந்து கோயில் இருந்தார் அப்படின்னா அதை திருடமா பிடிச்சது. நாஸ்திக மதத்தை சேர்ந்தவர்கள் கூட, அவைதிக மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் கூட எல்லா விஷயம் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கறா, நீங்க அச்சாவதாரம் சொல்றீங்களே வேதத்துல எங்கேயாவது பிரமாணம் இருக்கா, நம்மளை பார்த்து கேட்கணும் அச்சாவதாரத்துக்கு பிரமாணம் இருக்கா. ஆனா அச்சித்வான் அச்சித, ஆனா ஆதியில அச்சாவதாரம் எடுத்தவர் நம்ம பிரமாண்டம் தான். முதல் முதல்ல அச்சாவதாரம் வந்து நாம கொடுத்து வந்ததில்லை, அதான் அச்சாவதாரத்தை நாம கொடுத்து வந்தது உண்டு. தெய்வம் ஆர்க்கம் சைதம் இப்படின்னா அச்சாவதாரத்தில் உண்டு. தெய்வ பிரதிஷ்டா, மனுஷ பிரதிஷ்டா, மானுஷம் அப்படின்னு மனுஷருக்கு நாம ஒரு கோயில் கட்டி பெருமாள் ஏழை பண்ணா அச்சாவதாரத்தில் பெருமாள் ஏழுற எல்லாம் உண்டு. ஆனா திருவனந்தபுரத்துக்கு வந்திருக்கான் அவர் உள்ள அவங்க வந்து திருவனந்தபுரத்துல இருந்து திருவேந்தவர் வந்து. ஆனால் முதல்ல பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் யாரும் இது பண்ணல. முதல்ல ஆதியில ஆறாத வருடமதம் முதிர்ந்த கோயில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில் சொல்லி பரம கருணையினாலே பெருமாளுக்கு எத்தனை கருணை இருந்தால் இந்த ராமகிருஷ்ணாதி விபவாவதாரங்கள்லாம் பண்றது இருக்கட்டும், பின்னானார் வணங்கு ஜோதியாக ஒரு அவதாரம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சு திருப்பார்கடல்ல ரங்கநாதன் ஆவிர்வாவம். அதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், நீ திருப்பார்கடல்ல வந்தீர்கள் அங்கேயே இருக்கலாம் மொழியோ. திருப்பார்கடல்ங்கிறது பெருமாளுக்கு பிடிச்ச இடம், அங்கதானே வந்தேன், அங்கதானே அவதாரம் பண்ணேன். அங்க அவதாரம் பண்ணி அங்கேயே இல்லாமல் திருப்பார்கடலை விட்டுட்டு அடற்குள் அரசினும் மந்தனர் மாட்டினும் இன்ன முதல் கடற்பள்ளி கட்டிலும் காவிரி உள்ள முகந்தான். என்ன கேட்டா எம்பெருமானுக்கு பிடிச்ச இடம் இதுன்னா வேதம், அடற்புள்ள அரசு அப்படின்னா கருடம், கருட்மான்னா வேதம். அதனால வேதத்துல பெருமாள் இருக்காருனா அப்புறம் அதை விட்ட அந்தனர் மாட்டுனா வேதம், அடற்புள்ள அரசுனா சீனி குண்டத்துல இருக்காரு, சீனி குண்டத்துல இருந்துட்டு போறாதுன்னு சொல்லிட்டு அந்தனர் மாடு அப்படின்னா வேதம், அந்த வேதத்துல வந்து இருக்காரு. ஆனா வேதத்துல இருந்தா போறாது, எல்லாருக்கும் நான் பிரத்யட்சம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கடற்பள்ளி இன்ன முதல் கடற்பள்ளி அப்படின்னா இன்ன முதல்னா பிராட்டி, அந்த பிராட்டியினுடைய கடற்பள்ளி வெறும் அமுதம் சொன்னா சாதாரண அமுதம், இன்ன முதல்னா பிராட்டியம், ஏன்னா அமுதில் வரும் பெண்ணம் ஒரு அப்படின்னு அந்த பிராட்டி ஆவிர்வாவம் பண்ண அந்த கடலிலே பெருமாள் ஆவிர்வவித்தார் ரங்கநாதன். எங்களுக்காக இதெல்லாம் போறாதுங்கிறதுக்காக திருப்பார்கடல்ல ஆவிர்வாவம் பண்ணி அப்புறம் அதையும் விட்டுட்டு காவிரி உள்ள நாங்கள் இருக்கிற இடத்த வரலாம். பார்க்கடல் இருந்து என்ன பிரயோஜனம், அதனால என்னுடைய பக்தர்கள் இருக்கிற இடத்துல நான் வந்து இருக்கேன்னு இன்ன முதல் கடற்பள்ளி தண்ணீரும் காவிரியுள்ள முதந்தான் அப்படின்னு மொத்தத்தையும் விட்டுட்டாங்க. பாதுகாப்பு சாஸ்திரம் சாதிக்கிறாங்க. பூர்வம் பூர்வம் சிரபரிதம் பாதுகேயன் நீதோ நாதமிதரீயதே நத்வயாசோ ஒன்னொன்னா விட்டுட்டு வரையே நீ அப்படின்னு அது அதை விட்டுட்டு அயோத்தி சூரிய மண்டலத்துக்கு வந்த அதை விட்டுட்டு அயோத்திக்கு வந்த பிற்பாக்கடல் விட்டு சூரிய மண்டலத்துக்கு வந்து அதை விட்டுட்டு அயோத்திக்கு வந்து அதையும் விட்டுட்டு என்னதுன்னா பூர்வம் பூர்வம் சிரபரிச்சிதம்ங்கிறது ரொம்ப நாளாக பரிச்சயம் பண்ண இடம் ரொம்ப நாளாக பரிச்சயம் பண்ண இடத்துக்கு உடத்துக்கு யாருக்கு போய் மனசு வராது நான் அங்கேயே இருந்துட்டு இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி பெருமாள் சிரபரிச்சயமானப்பட்டினாலே அவருக்கு வரத்துக்கு இஷ்டம் கிடையாது. ஆனால் கூட என் பிள்ள அமெரிக்காலேருந்து கூப்பிட்றான் போகாமல் இருக்க முடியாது அப்படின்னு போகிறாங்களோ அந்த மாதிரி நாம் அங்கே இருக்கோங்கிறதுக்காக இந்த கர்மபூமியில் நமக்காக அப்போ நமக்காக ஐந்து மாநகரில் அமர்ந்தமை தப்பித்தவர் கூட வேற யாருக்காக இல்லை தேவர்களுக்காக இல்லை எமக்கா அதுதான் எல்லாருமே அனுசந்தானம். அதனால எமக்கா பராசர பெற்ற இதுதான் அனுசந்தானம் பண்ணாராம். அவர் கேட்டார் தஞ்சிகள் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் வந்திருக்கிறது யாருக்காக அப்படின்னு கேட்டார். ஏன் கேள்வியுடைய சாரம் என்ன கேட்டான்னா பெருமாள் வந்து அயோத்தியை விட்டுட்டு வர அயோத்திக்கிட்ட அயோத்தியில் விபீஷனுக்கு கொடுத்துட்டார் பெருமாள் அயோத்தியை விட்டுட்டு பெருமாள் வர அப்போ லங்கைக்கு விபீஷன் வேலை பண்ணிட்டு போனான். ஆனால் நடுவில் இங்கே தங்கிட்டார். பெருமாள் வந்து அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னா அயோத்தியில் இருக்கணும் இல்லை விபீஷனுக்கு அனுகிரகம் பண்ணால் லங்கைக்கு போகணும் ரெண்டு இல்லாமல் நடுவில் உட்காந்துட்டார். இப்போ விபீஷனுக்கும் அனுகிரகம் இல்லை அவர்களுக்கும் அனுகிரகம் இல்லை நான் அவளை விட்டுட்டார். விபீஷனுக்கு அனுகிரகம் பண்ணால் லங்கைக்கு தான் போனோம் அதையும் விட்டுட்டார். அப்போ நடுவில் வந்து இருக்கிற பெருமாள் யாருக்காக வந்திருக்கார் அப்படின்னு கேட்டார். அப்போ பராசப்பட்ட சொன்னார் எமக்கா அப்படின்னு எனக்காக வந்திருக்கார் அப்படின்னா அப்படின்னு வச்சுக்குவேன் அப்படின்னா உடனே தாற்பயம் புரியலையே அப்படின்னு கேட்டார். அப்போ பராசரப்பட்ட சாதித்தார் பெருமாள் தான் அன்னைக்கு ஒரு நாள் இந்த திருப்பார்க்கடல்ல ஆதி மூலமேனு ஒரு யானையை அழைத்தது இல்லையா அப்போ பெருமாள் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலேருந்து நேராக அங்கே போனான் இல்லையா அந்த பெருமாள் நினைத்தானா பின்னாடி ஸ்ரீரங்கத்தில் பராசர பட்டன் ஒருத்தர் வருவான் அவனுக்கு ஆதி மூலமே கத்தம் தெரியாது அதனால் நான் முன்னாடியே போகணும் அப்படின்னு வந்தாங்க. அதுக்காக முன்னாடி வந்து எனக்கு பின்னாடியே வந்து நிற்கிறான் அப்படின்னு நான் பராசப்பட்டேன். அவன் அபசார இந்த மாதிரி சொல்ல முடியாது நான் சத்தியம் இதுதான். அதனால சுவாமி தேசிகன் ஐந்து மாநிலம் அமர்ந்தவன் எமக்காயினா நம்ம அனுசந்தானம் பண்ணுறோம் தேசிகனுக்காக அமர்ந்திருக்காங்க அது வாஸ்தவம். ஆனால் தேசிகன் சொல்றது என்னன்னா நாம ஒத்துவத்தோன்னு சொல்லணும் ஐந்து மாநிலம் அமர்ந்தவன் எமக்கா எமக்கா எமக்கா தான் பெருமாள் சொல்லிருக்காங்க. இங்கே இல்லாட்டா நம்ம யாருக்கு கைங்கறி பண்ணுவோம் பெருமாள் இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்க யாருக்கு போய் கைங்கறி பண்ணுவோம் யாரை போய் செய்ய முடியும் என்ன பண்றது அப்போ வேற ஏதோ கண்டவன் சொல்றதையும் கேட்டுருக்கணும் அவ்வளவுதானே. அதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் நீங்கள் என் அருகிலேயே இருங்கள் அப்படின்னு நாம் இருக்கிற இடத்துல பெருமாள் வந்திருக்காங்க. அதைத்தான் ஆழ்வார் இங்கே காண்பிக்கிறார். அதுவும் மூவராகிய ஒருவனை மூவரை கொண்டு வந்து இந்த பெருமாள் தான் சொல்லணும். இங்கே பிரம்மதேவனை பல இடத்துல இவரே சொல்லியிருக்கார். பிரம்மனோடு சென்று அடியோரும் விருந்தகை திருவிஜயன் நடைமுறை தேவர்கள்லாம் பிரம்மாவோடு சென்று கூட்டுன்னு வராங்க. நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க அப்படின்னா ஏன் எதுக்கு அப்படின்னா நீங்கள் தானே சீப்பு நீங்கள் வந்தாலும் உங்கள் பின்னாடி தான் நாங்கள் வரணும் அப்படின்னு பிரம்மா உத்தரவிட விடமாட்டார். பரமநாதியம் பன்முகில் வண்ணன் என்று எண்ணி நின்று இமையோர்கள் பிரமனோடு சென்று அடி கொடும் பெருந்தகை திருதி சென்றடை நெஞ்சே மனசு சொல்கிற பிரம்மா உட்பட அங்கே வந்திருக்கப்பா. அதனாலே சகல தேவர்களும் வணங்கக்கூடிய இடம் பிரணத்த சொல்ற விரீத பிராந்தம் மந்தார மாலம் நிகழ்த்த மகரந்த ஸ்னிக பாதார இல்லம் இங்கே தான் வந்திருக்காங்க. மொத்த தேவர்களும் இங்கே தான் வர அந்த இடத்தை விட்டு தேவர்கள் இங்கே வரா அவர்களையும் இங்கே வரவழைக்கும்படி பெருமாள் நாம் இருக்கிற இடத்துல நீங்கள் இங்கே வந்தால் ஒத்துக்கோங்க. திருவனந்தபுரம் பார்க்குறதுல யாருக்கா பெருமாள் வரும் சொன்னார் கடைசி விஷயம் அப்படியே நினைச்சு பேசுமின் பூசமின்றி பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசனை கமலும் சோலை வயலடி அனந்தபுரம் நேசன் செய்து நீங்கள் வந்தபடினாலும் அனந்தபுரத்துக்கு நேசன் செய்து வருகின்றானே நிறுவியால் மலர்கள் தூண்டி அனந்தபுரத்தில் நேசன் செய்து வருகின்றானா ரொம்ப ஆசையோடு வந்திருக்கான். அவரெல்லாம் தேவர்கள்லாம் இங்கே வரா மொத்த பேருமே யாரும் நித்திய சூரிகள் உட்பட எல்லாரும் அமரர்கோன்னு அர்ச்சிக்கின்னு அங்ககம் பண்ணி செய்வர் விண்ணோர் அப்படின்னு அவளும் கைங்கறி மரணங்கிறதுக்காக இங்கே வரா சாமி நம்மாழ்வார் சொல்கிறார் நீங்கள்லாம் திருவனந்தபுரம் தான் எல்லாரும் போகணும் அப்படின்னு அப்போ எல்லோரும் கேள்வி கேட்டால் இன்னும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்ரீவை குண்டம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே இப்போ திருவனந்தபுரம் போகணும்னு சொல்கிறங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஆழ்வார் சொன்னால் ஸ்ரீவைக்கு தான் போகணும்னு நினச்சேன் ஆனால் அங்கே இருக்கிறவளவே இங்கே தான் வந்திருக்காரு நாமளும் இங்கே தான் வரணும் அப்படின்னு கேட்டுக்காக சொன்னேன். இப்போ பெருமாள் இங்கே வந்துருக்காருன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டார் அப்படின்னா பெருமாள் ஏன் வந்த அப்படின்னா பேசுமி கூசமின்றி கூசமின்றிங்கிறது முன்னாடி சேரும் பின்னாடி சேரும் கூச்சம் இல்லாமல் பேசுங்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம். எம்பெருமான் திருநாமத்தை கூச்சம் இல்லாமல் சொல்லுங்க. ஏன்னா எம்பெருமான் திருநாமத்தை சொல்றதுக்கு கூச்சம் நிறைய பேர், கோவிந்தா கிருஷ்ணா மாதவன் அப்படின்னு சொல்றதுக்கு கூச்சம், அதனால கூச்சம் இல்லாமல் சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச அர்த்தம் இல்லை, ஆனால் பிள்ளான் இந்த அர்த்தம் சொல்லுவார். அவர் வந்து ஆச்சரியமா அர்த்தம் சாதிக்கிறான் அப்படின்னா இந்த அர்த்தம் அவர் நினைச்சே பார்த்துக்க மாட்டார். திருநாமத்தை சொல்றதுக்கு கூச்சம் போடுவாருங்கிறத அவர் நினைச்சு பார்த்துக்க மாட்டார். அவர் என்ன சொன்னார்னா, எம்பெருமானுடைய திருநாமத்தை நாம் சொல்லலாமோன்னு கூச்சம் கட்டி சொல்லுங்கள். வேத பிரதிபாதி நானே எம்பெருமான் இருக்காங்க, அவனை போய் பேர் சொல்லலாம். நம்ம என்ன கை கூப்பிட்டு மனைக்கு நாம் இருத்தல் எல்லாம் பேசத்தா நாம வந்தோம் அப்படின்னு பேசாமல் இருக்க வேண்டியதானே, அவனை பேரை போய் சொல்லலாமா? அவன் போய் என்ன ஆழ்வார்கள் தேவநாதா, சில பேர் ரொம்ப உரிமையோட அப்பா தேவநாதா, டே தேவநாதா, என்ன என்கிடா முன்னுக்கு போறேன் வயசானவர்கள் அப்படி சொல்ற உரிமை, இந்த உரிமை இருக்கு இல்லையா? கண்ணன் கிட்ட அந்த உரிமையை காண்பிக்கிறாங்க ஆழ்வார்கள், பெருமாள் கிட்ட அந்த உரிமையை காண்பிக்கிறாங்க ஆழ்வார் ஆச்சாரியர்கள். அதனால இந்த கூச்சமே படாதுப்பா, எம்பெருமான் திருநாமத்தை நன்னா சொல்லுவோம். ரெண்டாவது ஏன்னு கேட்டா, கூசமின்றி பெரிய நீர் வேசையை சூழ்ந்து வாசமே கமலும் சோலை வயலனி அனந்தபுரம் நேசம் செய்து உரிமை. கூச்சமே இல்லாமல் கூசம் இல்லை நேசம் இல்லை. இங்க வந்து பெருமாள் இருக்கும்போது சுத்தி இருக்கிற தேவர்கள் கவியம், பெருமாள் தேவர்கள் எல்லாம் சுத்தி இருக்கவியம் அங்க, அவர்கள்லாம் பெருமாள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாளா, நீர் இங்க வந்து இருக்கீரே கூச்சமா இல்லையா? ஏன்னா தேவர்கள்லாம் கீழே வரமாட்டா இந்த இடத்துக்கு, பூமியில அவ கால் படாது, இது எல்லாருக்கும் தெரியும். பூமி சாக்கடை மாதிரி, சாக்கடையில் கால் எடுத்து வைப்போம், புழு நெளிகிற இடம், புழு நெளிகிற இடத்துல சாக்கடையில் நம்ம கால் எடுத்து வைப்போமா? அந்த மாதிரி தேவர்கள் அப்படிதான் பார்க்கறாரு அந்த பூமியை. நம்மளாம் புழு மாதிரி நெளிகிறோம், சாக்கடையில் புழு நெளிகிற மாதிரி தேவர்கள் கண்ணுக்கு நாம இந்த பூலோகத்தில் புழு மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்கோம். இங்க அவ வரமாட்டா தேவர்கள், ஆனால் பெருமாள் வந்து அப்பதான் இங்க. அப்ப கூச்சமா இல்லையா அப்படின்னா, ஒரு கூச்சமும் இல்லை, எனக்கு நேசம் இல்லை, என்ன பிடிச்சி ஏன்னா என் குழந்தைகள் இருக்கிறேன். தேவர்களுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? இந்திரனுக்கோ அக்னிக்கோ வருணனுக்கோ எவனுக்கோ என்ன சம்பந்தம்? அவாவா அவா தொழிலை செய்கிறாங்க தவிர வேற சம்பந்தம் எதுவும் கிடையாது. ஆனால் என் குழந்தைகள் இவர்கள், அதனால இவா இருக்கிற இடத்துல நான் இருப்பேன். சாக்கடைக்குள்ள குழந்தை விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, ஐயோ குழந்தை சாக்கடையில் விழுந்துட்டு, சாக்கடையில் விழுந்துட்டுன்னா 1000 பேர் தத்துவாங்க. ஆனால் அம்மா அப்பாவை இருக்கிறவா உடனே சாக்கடையில் இறங்குவாங்க. அந்த குழந்தை அம்மா அப்பா தானே இறங்குவா, மற்ற பேர் கரையில் இருந்து கத்ததானே கத்துவார், இன்னை வர்ற உடனே இறங்குவா இல்லையா? அந்த மாதிரி எனக்கு கூசம் இல்லை, எனக்கு நேசம் இருக்கு அப்படின்னு நேசம் செய்து வருகின்றான் எம்பெருமான் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் அந்த அச்சாவை தான் வைபவம் செய்தான் ஆழ்வார் இங்கே காட்டி வருகிறார். அதன் மூலமாக நமக்கு பல சமயங்கள் நம் கண்ணிலே படாதபடி எம்பெருமானை சேவிக்கும்படி காட்டி வருகிறார் ஆழ்வார் எம்பெருமானார். தேசிகன் திருவடிகளே சரணம்.